வேண்டிய வேதங்கள்னா பரதத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய வேதங்கள், மரபுக்கத்தை நிரூபிக்கக்கூடிய வேதங்கள். அதனால நம்ம நம்மால்தான் அவையடியா எழுந்து கொண்டிருக்க அவர் சாதித்ததுதான் நமக்கு அது. அதுவும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஆம்னாயானாம் பிரகதி மகனாம் சமயதான் கிருத்தவந்தம் அப்படிங்கிற கருத்து. வேதம் சஸ்கிருத வேதம், தமிழ் அறிவித்து அனுப்பிவிட்டார் இவர்தானே பிரகதி மகனாம். வேதங்களுடைய இன்னொரு ஒரு முழுத்தனை வந்து அனுபவிச்சுட்டார். ஆகையினால் இது உகந்த வேதம். ஆகையினால அப்படிப்பட்ட ஆய்ந்த விரோதம் இல்லாம சொல்லணும், எல்லாம் சரியா அன்வைக்கணும். அந்த மாதிரி சொல்றதுதான் இந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை சொல்றதுக்கு சாத்தியம். நம்ம சுவாமி இந்திரமானால் சாதிச்சதுக்கு சொல்லும் பொழுது தேசியம் சாதிக்கிற சாராவில சர்வசுத்திய பிரணயவிரதை சத்துவே தத்துவத்தை அப்படின்னு சொல்லிக்கிறார். சில பேர் என்ன பண்றாங்க, அபேத சூரியம் எடுத்துட்டு போனா, சில பேர் வேத சூரியம் எடுத்துட்டு போனா. எந்திரமானால் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, வேத சூரி அபேத சூரி இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று விருத்தமா இருந்தா கூட அதை கடக சுதி அந்தரியான சுதியை கொண்டு ரெண்டு பேரும் சமவே இருக்க. அதனால அனைத்து சுதிகளுக்கும் ஐகரசம் ஒரே விடயத்தை சொல்வதற்கு போனோம். சாமர்த்தியத்தை பண்ணி கொடுத்தவர் எந்திரமானார். இதுதான் வேதாந்தம் கிரகத்துல ஸ்ரீபாஷத்துல எல்லாத்தையும் அனுப்பிக்கிற எந்திரமானார். அதை பண்ணினது யாரு அப்படின்னாக்க சுவாமி அம்மாள். அதனால பேராத ஒரு விரோதம் இல்லாமல் அற்புதமாக சமன்வயப்படுத்தி அனுகிரகித்தார் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய விடயங்கள் அனைத்தையும் நமக்கு ஏன்னா அடுத்த பாடம் சொல்ல போறார். இதம் தாய் அப்படின்னு சொல்லி பெற்ற தாய் வேற, இதம் தாய் வேற. அந்த இதம் தாய் இதமான தாய் அவருக்கு செவித்தாய். அதை பத்தி சொல்ல போறேன். அதனால அந்த தாயா இருந்தவர் ராமானுஜர் நம் எந்திரமானார். அவர பேரால உள்ளந்த அவருடைய மனசு எந்திரமான நம்மாழ்வாருடைய மனசு எல்லாம் நாமும் அடைஞ்சிடணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கும் அந்த மாதிரி பகவத் சிந்தனை இருக்கணும், பகவத் தியானம் இருக்கணும், பகவான் அடையவில்லையே நமக்கு மனசு இருக்கணும்னா அதுக்கு எந்திரமானாருடைய திருவையிலேயே ஆசிரியக்கணும் சேவிக்கணும் அப்படிங்கறத இந்த பணியினால அனுபவித்த அப்படின்னு சொல்லுறாரே.